శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాచికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అప్పుడు గురుపరంపరాయే నమః. இந்த ஸ்லோக 16வது ஸ்லோகத்துல சூத்திரங்களுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி அதிகரங்களுடைய எண்ணிக்கை, இவைகளை சுபாஷி திண்மை அப்படிங்கிற ரெண்டு சப்தங்களை கொண்டு 545 சூத்திரங்களுடைய எண்ணிக்கை, 156 அதிகரங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தார். அதன் பிறகு பாதங்கள் இருக்கு, 16 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள் அப்படின்னு சொல்லச்ச, முதல் அத்தியாயத்துல இந்திரியங்கள் 11, ஊர்மிகள் அதாவது பசி தாகம் அதெல்லாம் சொல்றவங்க கஷ்டப்படுத்துறது நம்மள பெரிய விசாரங்கள்னால வருது அந்த அது 6. அதே மாதிரி திக்குகள் 10, பாம்பு 8 பாம்புகள், இப்படி முதல் அத்தியாயத்துக்கு 11, 6, 10, 8 இப்படி 35 அதிகரணங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதன் பிறகு 2வது அத்தியாயத்துல காஷ்டங்கள், காஷ்டினாக்க ஒரு முடிவுன்ற மாதிரி எதிர போய் இது முடியறது, டெக்குகள்லாம் முடியறது, இது கழக பக்கம் முடியறது, இது நிலைக்கு பக்கம் முடியும், அந்த மாதிரி 10 காஷ்டைகள். அதே மாதிரி திரத மதம் பிடிச்ச யானைகள், யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது மதம் பிடிச்ச எதிரி யானைகள், அது 8 இருக்கு. அதே மாதிரி சப்தரிஷிகள் 7, கடைசியில வந்து வசுக்கள், அஷ்ட வசுக்கள் இவா 8. இப்படி 8, 7, 15, 15 எடுத்தோம், 23, 23 பத்தம் 33, ஆக 33, 35 ரெண்டு வந்து 68 அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னுட்டு அங்க சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு 3வது அத்தியாயத்துல 4 பாதங்கள், முதல் பாதத்துல வைராக்கிய பாதம், அதுல 6 அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சார். ஊர்மிகள், ஏன்னா வைராக்கியம் வரணும்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து அந்த கஷ்டங்கள்லயே விடுபண்ணோம், அதனால அது முக்கியம் நமக்கு, அதை சொல்றதுக்கோசரம் 6 அதிகரணங்கள். அதுக்கப்புறம் அத்ரி குல பர்வதங்கள், பெரிய பெரிய பர்வதங்கள், 8 பர்வதங்கள். திருமால் உபயலிங்கன், உயரிங்கன்னு கயப்பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானும், அதாவது கெட்ட குணங்களுக்கு எதிர்த்தாகவும் திருக்கல்யாண குணங்களை உடையவனாகவும் இருக்கின்றது உபயலிங்க என்று சொல்லப்படுகிறது. இப்படி 8 கல்யாண குணங்கள் சொல்றது, ஏகாத்மா, அபகதவாத்மா, விஜரகா, மத்தியோ, விசோகா, விஜித்தா, விபாபா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பா அப்படின்னு சொல்லப்படுறது. 8 குணங்கள்னாலையும் இவன் வசந்து இருக்கான், மன மாதிரி ரொம்ப வசந்து இருக்கான் இவன், அதனால இது வந்து கல்யாண குணங்கள் 8 சொல்லிச்சு. அதன் பிறகு 3வது பாதம் அது சொல்லச்சேதான் கட்டாய எடுத்து அனுப்பி தத்துவங்கள், தத்துவங்கள்ன்றது 26, நம்ம சித்தாந்தத்தை 26 தத்துவங்கள், அது அரிசியா சொல்லி நம்ம இல்லையோ, பிருத்திவி, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு, ஜீவன், 5 பேர் ஆயிட்டார், 5 தத்துவங்கள். அதன் பிறகு தன்மாத்திரங்கள் 5 தன்மாத்திரங்கள், 5 பூதங்கள், 15 ஆயிடுச்சு, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஆக 10 இந்திரியங்கள், ஆக 25 ஆயிடுச்சு. அதன் பிறகு 26வது சுத்தமாக பகவான் இருக்கான். அதுல கூட வாத்தியார் சொல்ல காட் அப்படின்னு அவன் சொல்றா, ஜி அப்படிங்கிறது ஏபிசிடிஇஎஸ்ஜி 7, ஓ அப்படிங்கிறது அது வந்து பதினஞ்சு 7, 22 ஆச்சு. அப்புறம் டிங்கிறது 4, ஏபிசிடி இது சேர்த்து எல்லாம் சமஸ்காரம் 26. அந்த 26 தத்துவங்கள் நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி 26 தத்துவமா இருக்கிறதுனால காட் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி எங்க மத்திய ஸ்ரீரங்கத்தில் நான் வாசிக்கிட்டேன். இப்படி 26 தத்துவங்கள், இந்த 26வது தத்துவம் இருக்கே அதை தெரிஞ்சுண்டு அதை உபாசிச்சு அதை அடையணமே அதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடியது உபாசனங்கள். அந்த உபாசனங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது இந்த 3வது பாதம், குணோபசம்ஹார பாதம். அந்த குணோபசம்ஹார பாதத்தில் 26 அதிகரணங்கள் இருக்கிறதுனால 26வது தத்துவமான பரமாத்ம விஷயமான உபாதனம் சொல்லப்படுறது அப்படிங்கிறதுனால இங்க தத்துவங்கள் 26 அப்படின்னு படிச்சு முடிச்ச. அதுக்கப்புறம் 3வது அத்தியாயம் 4வது பாதம் அதிசக்வரி. அதிசக்வரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு மீட்டர் சந்தஸ் ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம சொல்றோம் போது அனுஷ்ட சந்தக்கு ஆரியாவர்த்தம் வசந்த கிரகம் எத்தனையோ தெரிஞ்சு வரும். இந்த அதிசக்வரி அப்படிங்கிற சந்தஸ்ல இது 15 அக்ஷரங்கள் இருக்கும். இந்த 15 அக்ஷரங்களும் சேர்ந்து ஒரு பாதம், ஒரு பாதத்துல 15, ஒரு இதுல 4 வரி இருக்குனாக்கா ஒரு பாதத்துல 15, 4 பாதத்துல 4×5=60. அந்த நம்ம மாலினி வருத்தம் அகில போனது அப்படின்னு சொன்னா அது மாதனி வருத்தம். இந்த மாதிரி வருத்தங்கள்லயும் 15 அக்ஷரம் இருக்கும். அதுல அக்ஷரங்கள் மாறும் ஒவ்வொரு இதுலையும். அதாவது குரு லகு குரு லகுன்னு தீர்க்கம் நெடில் இருக்கும், குறையில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது சந்தம். ஒரு அக்ஷரம் மாறினா கூட சரி, அல்லது ஒரு அக்ஷரம் குறைஞ்சா கூட சரி, அது நம்மளுடைய ஸ்லோகம் சொல்ற சமயத்துல ஒட்டவே ஒட்டாது. நமக்கு சுக்லாம் பிரதம திட்டம் சரிதம் நெஞ்சிருந்தோம். இதுல ஏதாவது ஒரு அக்ஷரத்தை எடுத்து பாருங்க, சுக்லாம் பரதம் ராவ் எடுத்துருந்தோம், சுக்லாம் பதனம் அப்படின்னா வராது, ஸ்லோகம் ஒட்டாது. ஸ்லோகம் ஒட்டலைன்னாக்கா அது எதி பந்தம் வந்துடும். எதியின் பேர் இருக்கு அந்த அங்கங்க முடியறது எதின்னு சொல்லுவா. சுக்லாம் பரதம் விஷ்ணு அப்படின்னா எதி. இந்த எதியானது உடையக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கும். எதிகள் எதிகள் கணக்க தன் தர்மத்திலேருந்து அழிவிட்டா எப்படி அது நினைக்காதோ எது தர்மமே போயிட முடியும். அந்த மாதிரி ஸ்லோகத்துல எதி பங்கம் வரக்கூடாது. வந்துருச்சுனாக்கா அந்த ஸ்லோகம் இவ்வாப்படும் சரியா இருக்காது. அதே மாதிரியாக 15 அதிகரணங்கள் இந்த 3வது அத்தியாயம் 4வது பாதத்துல. அந்த அதுக்கு பேர் என்னன்னாக்கா அங்கபாதம் அப்படின்ற வித்யங்களுக்கு வித்யைகளுக்கு அங்கங்களை சொல்றது. 15 அதிகரணங்கிறனால அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, எத்தனையோ அங்கங்கள் இருக்கு. அத ஒரு அங்கம் தவற விட்டா கூட அந்தந்த வர்ணாசிரமத்து தர்மத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய அங்கங்கள் இருக்கு. ஒரு அங்கம் எப்படியானாக்கா ஒரு மீட்டர் சந்தஸ்துல ஒரு அக்ஷரம் விட்டாலும் ஸ்லோகம் ஒட்டாதோ, அந்த மாதிரி இந்த அங்கங்களை கணக்க ஏதாவது ஒண்ணு விட்டுட்டோம்னா கூட அந்த வித்யைங்கிறது சித்திக்காது. அதனால அந்த அங்கங்கள் அங்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கணும். தர்மாக்கள் ஆசிரம தர்மங்கள் அதே மாதிரியாக சாந்தனா இருக்கணும், தாந்தனா இருக்கணும், வைராக்கியத்தோட இருக்கணும். நிறைய வரப்போறது 3வது அத்தியாயத்துல அதை பத்தி பேச போறோம். அப்போ இந்த மாதிரி அதிசக்தி ஒரு சந்தஸ்துல எப்படியானா ஒரு நியமம் இருக்கோ, ஒரு அக்ஷரம் விட்டா கூட அந்த ஸ்லோகம் இதுவா போயிடணும், சரியா இருக்காது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அங்கம் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து அனுஷ்டிக்கணும். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல பக்தி யோகம் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா பக்தியாவது சக்திய பாவகா பிரபஞ்ச ரகிதா சுவாமி தத்துவ விஷயத்தை பக்தி யோகத்துல நமக்கு வந்து சக்தி இல்லை, ஞானம் இல்லை. அத்தனையும் அனுஷ்டிக்கிறது நமக்கு ஞானம் தான் இல்லாததுனால நாம வந்து இதை அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சுவாச்சிருக்கார் சுவாமி. அதனாலயே நம்ம சரணாகதி எடுத்துட்டோம். சரணாகதின்றது ரொம்ப சுலபம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காரு, ரொம்ப சுலபம் இல்ல. மகாவிஸ்வாசம் வேணும். இந்த மகாவிஸ்வாசம் வரத்துக்கு ஆச்சாரியெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் போதிப்பா. இப்படி போதிக்கிறதுனால இது நமக்கு முக்கியம். அதனால இந்த பக்தி இந்த பக்தி யோகம் ரொம்ப சுலபம். அதனால அதிசக்தி நிறைய நியமங்கள் கட்டுப்பாடுகள் அவைகள்லாம் இருந்தாதான் நம்மளால அனுஷ்டிக்க முடியும். அது அதிசக்தி சந்தஸ் மாதிரி இருக்கும்ன்றதுனால அங்க 15 அக்ஷரங்கள், இங்க 15 அதிகரணங்கள், இந்த நியதியோட இருக்கணும் அப்படின்னு திருவள்ள வாழ்த்தது. அதுக்கப்புறம் இதுவரையும் தான் 3 அத்தியாயத்தையும் சொல்லிட்டார். 3வது அத்தியாயத்துல 6 அதிகரணம் முதல் பாகத்துல, 8 அதிகரணங்கள் 2வது பாகத்துல, 3வது பாகத்துல 26 அதிகரணங்கள், 4வது பாகத்துல 15, 26 மைனஞ்சம் 41, 41 8 49, 49 6 55, 8 55 அதிகரணங்கள். முதல் 2 இதுல 68 அதிகரணங்கள், இதுல 55 அதிகரணங்கள். அப்போ ஒரு ஆச்சு 55 8 61 123 அதிகரணங்கள் ஆச்சு. அப்படின்னு இந்த கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கடைசி அத்தியாயத்தை பாருங்க, முதல் பாதம் ஆவர்த்தி பாதம் பேரு, அதுல 11 அதிகரணங்கள், அதனால அக்ஷயி. இரண்டாவது பாதத்திலையும் 11 அதிகரணங்கள், அதுலயும் அக்ஷயி. 11 11 22 இந்திரியங்கள். நமக்கு எல்லாம் ஞானம் வந்து உபாதனம் பண்ணா அந்த உபாதனம் எப்படி பண்ணணும்னு விசாரிக்க போற. உபாதனம் பண்ணிட்டு எப்படி பண்றது அப்படின்னாக்கா, வந்து யாகம் பண்ணா ஒரு வாட்டி யாகம் பண்ணா போறோம், அதே மாதிரி உபாசனமும் ஒரு வாட்டி பண்ணா போருமா அப்படின்னு கேள்வி கேட்டு கூடாது. ஆவர்த்திகி அசகிறது, அசகிறது பல பல முறை பண்ணாதான் அதுக்கு உபாசனம் பேரு. ஏன்னா தியானம் தானே, தியானத்துக்கு தான் உபாசனம் பேரு. சுவாமி பாஷ்யக்காரர் சாய்க்கிறார், வந்து தியானம்னா என்ன அப்படின்னா, உன் தைலதாராவுக்கு அவிச்சின்ன சுந்தான் ரூபம் அப்படிங்கிறது. தைலதாராவு நம்ம ஜலத்தை எடுத்து ஒரு கையால ஜலத்தை கொட்டணும்னு வச்சுக்கோங்க, விரலால அந்த விரலால உடனே சொட்டிடும். அதே ஒரு தேனோ நெய்யோ அல்லது எண்ணெயோ அதை ஒரு விரலால எடுத்து இது பண்ணோம்னாக்கா அது வழிஞ்சின்றே இருக்கும், ஆனா சொட்டாது, அது வழிஞ்சின்றே இருக்கும். வழிஞ்சின்றே இருக்கிறதுனால என்ன இருக்கு, இடைவெளி இல்லாம, இடைவெளியே இல்லாம நேரம் வழிஞ்சிட்டு போகுது. அந்த மாதிரி தியானம் பண்ணச்சு இந்த நாராயணன் பகவானுடைய கல்யாண குணங்களை ஒரு க்ஷணம் கூட விடாம எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறவருக்கு இதுதான் தியானம் பேரு. அதனால ஆவர்த்தி அசகிறது ஆவர்த்தம் தான் உபாசம். அப்பகிறதுன்னா ஒரு முறை, அசகிறதுன்னா பலமுறை. பலமுறை நாம வந்து ஆவர்த்தி பண்ணணும், பலமுறை ஆவர்த்தி பண்ணாதான் நமக்கு எல்லாம் இது வந்து. அதனால இந்திரியங்கள்னால எல்லா இந்திரியங்களையும் ஒருமுகமாக ஒருமுகமாக பகவானுக்கே நலனிறுத்தி எப்பொழுதும் ஆவர்த்தி பண்ணணும். கண்ணால பார்க்கறது பெருமாளை, காதால கேட்கறது பெருமாளை பற்றி, கையோ பெருமாளுக்கே பண்றது, நாக்கோ பெருமாளுடைய பிரசாதங்களை சுடசிய பண்றது, மூக்கோ அதையே இது பண்றது. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் பெருமாள் விஷயத்திலேயே போகணும். அந்த தியானம் ஆவர்த்தி பாதமே அதுக்கு பேரு. அதான் 11 அதிகரணங்கள் இந்திரியங்கள். அந்த மாதிரியாக அடுத்த 11 அதிகரணங்கள் இரண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம்னு பேரு. இந்த உடம்புல இருந்து உடம்ப விட்டுட்டு இவன் கிளம்புறான், உடம்ப விட்டுட்டு இவன் கிளம்பச்சு எப்படி போவான் தெரியுமா, முதல்ல இவன் கிளம்புவான், இவன் கிளம்பச்சு இவனுடைய பிராணம் இருக்கு இவனை பிடிச்சுக்கும், பிராணம் இவனை பிடிச்சிருந்தது என்ன இந்திரியங்கள் 11 அந்த பிராணங்களை பிடிச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த உடம்புடைய பூத சூக்மனும் சொல்லுவா, சூக்ம ரூபமா இருக்கக்கூடிய பூதங்களுடைய அவயவங்கள் இவர்கள் அத்தனையும், இது அத்தனையும் பிடிச்சுக்கும், எல்லாத்தையும் பிடிச்சுன்னு ஒன்னா சேர்ந்து ரொம்ப அழகா இவன் கிளம்புவான, ரொம்ப அழகா கிளம்புறான். பெருமாள் கோசம் இராட்டியை தேடுறதுக்கு அனுமார் கிளம்புறோம், கிளம்பச்சு அந்த எந்த மந்திரம் இல்லைன்னு கிளம்புறவாள் அனுமான். திருவடி கிளம்புற சமயத்துல அவர் பேர்ல அத்தனை புஷ்பங்கள் கொடிகள் அது இது எல்லாம் மாட்டிண்டு போகச்சு அற்புத தரிசனா அப்படிங்கிறார் வால்மீகி. ரொம்ப அழகா இருக்கான் பாக்குறதுக்கு, ரொம்ப அழகா போறான். அந்த மாதிரி இந்த ஜீவனம் சந்தோஷமாக சந்தோஷமாக மிருத்யும் கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே, மிருத்யும் பிரியமிவ அதிதி. பிரியமான ஒரு அதிதி வந்தாக்கா எப்படி சந்தோஷப்படுவானோ அப்பன், அந்த மாதிரி யமன் வந்தான்னாக்கா ஆனந்தப்படுறானா இந்த பிரம்மத்துக்கு. அதடா என் அழைத்தின் போய் என்னுடைய காலத்தை இங்க முடிச்சு வச்சு தேக விவகம் முன்ன வச்சு மோட்சத்துல போய் நடந்து போறானே இவன், எவ்வளவு எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சந்தோஷப்படணுமா. அதனால இவன் கிளம்பிச்சு ஆனந்தமாக தன்னுடைய தாங்கிளம்புறான், தன்னுடைய முக்கிய பிராணம் எழுக்கிறான். முக்கிய பிராணம் என்ன பண்றது, இந்திரியங்களை எழுக்கிறது. இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்த பூத சூக்மங்கள், சரீரத்தினுடைய சூக்ஷமான பூத அம்சங்களை இருக்கிறது, அத்தனையும் சேர்த்து அழகா கலந்து போகிறான் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த பாதத்திலையும் 11 அதிகரணங்கள், அக்ஷயி அக்ஷயி. அதுக்கப்புறம் இந்த மூணாவது பாதத்துல 5 அதிகரணங்கள் இருக்கு, அவைகளுக்கு பிரயாதங்கள் உதாரணம் சொல்றேன். அந்த தர்சபூர்ண மாச இஷ்டி பண்ற சமயத்துல தர்சபூர்ண மாச இஷ்டியில அங்கங்கள் நிறைய இருக்கு, அந்த அங்கங்கள்ல பிரயாஜயாகும்னு ஒரு அங்க இருக்கு. அதுல அந்த பிரயாஜயாகங்கள் 5 பஞ்ச பிரயாஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னாகம் 5, அதாவது சனித்தியாகம், அது மாதிரி தனோனுபாதம் யாகம், அது மாதிரி பரிகரி யாகம், இடோ யாகம், சுவாகாரியாகம்னு 5 யாகம். அது இந்த அஞ்சு யாகங்கள்லாம் ஹோம ரூபமா இருக்கும். இந்த பிரயா பஞ்ச பிரயாகங்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த தர்சபூர்ணமாக இஷ்டிய ஒழுங்கா பண்றதுக்கு மார்க்கங்களா இருக்கு. இதிகர்த்தவிதாக இருக்கு. இதிகர்த்தவிதான் என்னத்தோம், இப்படி பண்ணணும். இதிகர்த்தவிதா அப்படின்னா இப்படி பண்ணணும். முன்னாடியே ஒரு நாள் சொன்ன பாருங்க, வந்து ஒருத்தன் ஒரு மரத்தை வச்சினோம், மரத்தை ரெண்டா வச்சினோன்ன அதுக்கு என்ன வேணும், கோடாரி வேணும். கோடாரி இருந்தா போடுமா, பரம இருக்கு கோடாரியும் இருக்கு, வெறும் கோடாரி வச்சு நட்ட முடியுமா அப்படின்னாக்கா, கோடாரி எங்க இருக்கு மரம் எங்க இருக்கு, எப்படி வெட்டுறது, எப்படி வெட்டுறதுன்னு கையால இந்த கையாலையும் கோடாரியை மேல தூக்கி திருப்பி அந்த மரத்தை தெரிந்து அடிக்கிறது. அப்படி அடிச்சோம்னாக்கா மரமானது வெட்டப்படும். இந்த கீழே மேல தூக்கி கீழே போடுறதுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வேறு இதுகர்த்தவிதா, எப்படி பண்ணுதல், கதம் பாவையே கதம் புரியா, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி மேல தூக்கி கீழே அடிக்கிறது அப்படின்னுட்டு அங்க சொல்றா. அந்த மாதிரி இதுகர்த்தவிதா இந்த அதாவது ஒரு மார்க்கம், எப்படி மார்க்கம், தர்சபூர்ணமாக இஷ்டிய பண்றதுக்கு இதுதான் வழி, இப்படித்தான் பண்ணணும், இந்த ஹோம் பஞ்ச பிரஜாதிகள் எல்லாம் அனுஷ்டித்து பண்ணணும்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த பெருமாள் அடையணும்னாக்க எது மார்க்கம், அர்ச்சிராஜி மார்க்கம். அந்த அர்ச்சிராஜி மார்க்கத்தை அழகா இந்த அஞ்சு அதிகாரங்கள்னால சுவாமி பாஷ்யகாரரும் சூத்திரகாரரும் சுவாமி எழுதிக்கணும் ஆச்சாரியாரும் அழகா விளக்கிறாங்க. அஞ்சு அதிகாரங்கள் இருக்கிறதுனால பஞ்ச பிரயாஜனங்கள் எப்படியான இஷ்டிக்கு அஞ்சு அங்கங்கள் இருக்கோ தர்சபூர்ணமாக இஷ்டிக்கு, அந்த மாதிரி இந்த மோட்சத்தை அடையிறவனுக்கு அர்ச்சிராஜி மார்க்கத்தை காமிக்கிறதுக்கு அஞ்சு அதிகாரங்களால சாதிக்கிறார்கள். அதனால 11, 11, 5, 22, 77 ஆயிடுச்சு. கடைசி பாதம் பல பாதம் சேர்ந்து, முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், இரண்டாவது பாதம் உத்ராந்தி பாதம், மூணாவது பாதம் அர்ச்சிராதி பாதம் சேர்ந்து, நாலாவது பாதத்துக்கு பல பாதம். அந்த பல பாதத்துல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. இந்த ஆறு அதிகரணங்களை சுவாமி சாய்க்கிச்ச இங்கதான் தேசியம் தேசியம். எத்தனைப்பட்ட தேசியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, தெய்வானுகிரக காரியத்தார் சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாமய ரூபத்வாத்து உச்சத்தே தேசிகோபுதை அப்படிங்கிறார். தேவ அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறார். சிஷ்யாவுக்கு வந்து அனுகிரகத்தை கொட்டின்றே இருக்கிறார். அதுபத்தமா கருணாமயனா இருக்கார். இதனால தேசியம், இது நம்ம தேசியனுக்கே பொருந்தும். பெருமாளை காமிச்சு கொடுக்கிறதும் தேசிகிறதும். அவர் இத்தனை கிரந்தங்கள் எல்லாம் எழுதலைன்னாக்கா நமக்கு தெரியுமா, இத்தனை உபதேசங்கள் எல்லாம் தெரியுமா. அந்த மாதிரி தேசிகன் வந்து சிஷ்யாவுக்கு அனுகிரகம் பண்ற கருணையோட இருக்க இத்தனை கருணத்திலேதான் இத்தனை கிரந்தங்கள் நமக்கு வந்தது. அப்படிப்பட்ட தேசிகன் என்ன அழகா சொல்றதுங்கிறத பாருங்க, பாவதி ரசைஹி அப்படிங்கிறார். ரசைஹி மீனெல்லாம் ஆறு இருக்கு இல்லையா, ரெண்டாவது முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல ஆறு ஊர்மிகள், துக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆறு ஊர்மிகள் அப்படின்னு சொன்னார். மூணாவது அத்தியாயம் முதல் பாதம் ஆறு அதிகாரங்கள், அங்க ஷடு ஊர்மி, ஜீவனுக்கு எவ்வளவு கஷ்டம், ஆறு ஊர்மிகள் சொன்னார். அப்படி இருக்கச்ச பெருமாளை பத்தி சொல்லச்ச ஆறு அதிகாரங்கள், பணத்தை பத்தி சொல்லச்சு, பணத்தை பத்தி சொல்லச்ச ஆறு அதிகாரங்கள் சொல்லியோ, இந்த ஆறு அதிகாரங்களை எப்படி சொல்லணும், ஊர்மிகள் சொல்லிட்டு போறேன். ஆனா சொல்ல மாட்டேன் சுவாமி, ஏன்னா பெருமாள் அனுபவிக்கிறது துக்கமானது, அதெல்லாம சந்தோஷம். அதனால ரசைகி அப்படிங்கிற, ஏன்னா ஷட் ரசம், இந்த ரசம் இருக்கிறத வந்து சிப்பு காரம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட ரசம்னாக்கா எல்லாருக்கும் பிடிச்ச ரசம் எது அப்படின்னா மதுர ரசம். மதுர ரசம் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். ஷட்னாம் இந்த ரசங்கள்லாம் இருக்குது, இதுல மதுர ரசமே பிடிக்கும். பெருமாள் எப்படி இருக்கான், உபநிஷத் சொல்றது, ரசோ வைசா ரசே வாயம் லத்வானந்தி பகதி அப்படின்னு அழகா சொல்றது. ரசோ வைசா, ரசம் தானே அவன், ரசமயமா இருக்கான அவன், ரசமயம் எல்லாம் நீதியெல்லாம் அப்படி இல்லையா, எத்தனையோ கஷ்டமா இருக்குது. அப்படியே ரசம் எப்படி இருக்கும்னாக்க, ஒரு வஸ்து இருக்குதே ஏன்சம்பழம் அல்லது சாத்துக்குடி, அதை முழுசா பார்த்தா அதை தோடு இருக்கு, அதுல நார் இருக்கு, சதை இருக்கு, சுக்கி முச்சுக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. முத்து ஒண்டி இப்படி பிரிச்சு அப்படி பிரிச்சு நம்ம சாப்பிடுறோம் அனுபவிக்கிறோம். ஆனா அதை நல்லா புரிஞ்சு அந்த விதைகள்லாம் எடுத்து போட்டுட்டு வெறும் ரசத்தை வண்டி சாப்பிட்டாக்கா அது எப்படி இருக்கும், அது அதுல வெறும் ரசம், அந்த ரசத்துல மதுரமா ஒரு கல்கண்ட தூள் தூக்கி போட்டுருங்கோ, நல்லா போட்டு கரைச்சிருங்கோ, அந்த கல்கண்ட தூள் தான் நம்முடைய ஆனந்தம் பெருமாள் அனுபவிச்சவர் ஆனந்தங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து வரத்து தலையெடுத்தேன்னு கைக்கு ஊப்பாம பெருமாளே ஆனந்தமா பெருமாள் பேசுவோம்னாக்க ஏற்பட்ட ரசம் அது ரசோ வைசா ரசகிஷ்யேவாயம் லத்வானந்தி பவதி. அந்த ரசமயமா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனை அடங்கி லத்வா ஆனந்தி பவதி இவனும் ஆனந்தனா ஆயிட்டானோ பகவான் தான் ஆனந்தன் பேரு ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாத் அப்படின்றோம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இவன் அடைஞ்சதுனால இவனும் ஆனந்தியா ஆயிட்டான். அதனால எவ்வளவு விசேஷம் பெருமாளை அனுபவிக்கிறதுனால சுவாமி சாய்க்கிறார் தத்தத்ததைரு பசிபேதி சுரங்கமேதே சக்கராதயோ வரத பூர்வ மலத்த பாகாக அத்யக்ஷிதே மகபதௌ த்ரைசக்ஷுஷைவ ஐரண்யகர்பர அபிஷாம் அசமன்வ பூவன். பிரம்மா வந்து யாகம் பண்ற ஏற்கனவே சொல்லிட்டோம்னு தெரியல இந்த ஸ்லோகம். பிரம்மா யாகம் பண்ற யாகம் பண்ற சமயத்துல எல்லா தேவதைகளும் வந்துட்டாலாம் நமக்கு அவிர் பாகம் கிடைக்க போறது அவிர் பாகம் கிடைக்க போறதுன்னு வந்துட்டாலாம். அந்த சமயத்துல நம்ம பெருமாள் என்ன பண்ண அந்த ஹவிஷ அத்தனையும் தான் வாங்கி சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டா இவாளுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப எடுத்தோம் என்ன கஷ்டம்னாக்கா ஐயோ நமக்கு கிடைக்க வேண்டிய பாகத்தெல்லாம் இவாளுக்கு சாப்பிட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு அந்த சமயத்துல பெருமாள் வாங்கினதுனால நல்ல புண்ணிய கோடியமான ஆள் பிடிச்சிட்டு ஆள் பிடிச்ச உடனே அதுல தேவப்பெருமாள் உபயநாச்சிமார்களோட ரொம்ப அழகா எழுதிட்டேன் எழுந்தன உடனே இவாளுக்கு அந்த பாகம் கிடைக்கலையேன்னு கஷ்டமே போயிடுத்தோம். பாகம்னா என்ன நிறைய இருக்கிற ஒரு வஸ்துவில கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குறா இல்லையா அதுதான் பாகம். முதல்ல பாகத்தை தான் அவ எதிர்பார்த்தா இப்ப அந்த பாகம் போயிடுச்சு. அந்த இது இருக்கு இரண்யகர்பர் பிரம்மா பண்ணின யாகத்தினுடைய அவிழ் பாகம் இருக்கு அதோட ரசமா இருந்துட்டான் சர்வேஸ்வரன் அவ்வளவு அழகா ஆடிருக்கான். முதல்ல கிடைச்சிருந்தா என்ன கிடைச்சிருக்கோம் கொஞ்சம் போறோம் பாகம் கிடைச்சிருக்கோம். இப்ப இவாளுக்கு பாகமே எங்களுக்கு வேண்டாம் இந்த அற்புதமான ரசம் அந்த ரசத்தை கொடுத்தா நாங்க நாக்கால வாயால ரசி சாப்பிடணும் இப்ப கண்ணாலேயே நாங்க பருகிறோமே இந்த ரசத்தை. அது சொல்ற அத்தியக்ஷதே மகபதவ் யாகத்துக்கெல்லாம் பதியா இருக்கிறவன் நீ அத்தியக்ஷதே மகபதவ் ஸ்வயி சற்று செய்வ உன்னிடத்துல கண்ணாலேயே ஐரண்ய கர்ப்ப அபிஷாம் ரசம் அன்னபோகும். இரண்ய கர்ப்பரான பிரம்மா அவர் யாகத்துல வந்த அவிர்பாகம் இருக்கு அந்த அபிஷோட ரசத்தை கண்ணாலேயே வாழ்ந்த அனுபவிக்கிறா அப்படிங்கிறார். அதனால அந்த பாதம் முழுக்க பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் பெருமாள் அனுபவிக்கிறது எப்படி எப்படின்னா நம்ம பெருமாள் அனுபவிக்க போறோம் நமக்கு எப்படி இருக்கும் அது நம்ம சொல்றது சோஸ்ரே சர்வான் காமான் ஸ்வஹா பிரம்மனாவி பத்து தேதி. இவன் இந்த முத்தன் என்ன பண்றானா அங்க போய் பிரம்மத்தோட கூட பிரம்மத்தோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான். இவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்ப என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் அதுக்கு வருது பிரம்மமும் அனுபவிச்சுருக்கு தன் கல்யாண குணத்தை ஜீவனும் போய் சேர்ந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு பேர் போக்திரு சாகச்சரியன்னு பேரு. போக்திரு சாகச்சரியன்னாக்க அப்பாவோட பிள்ளை சாப்பிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்பாவும் சாதம் சாப்பிட்டுருக்கார் பிள்ளையும் சாதம் சாப்பிடணும் அப்பாவோட பிள்ளை சேர்ந்து சாப்பிட்டான் இது போக்திரு சாகச்சரியன் பேர் போக்தாக்கள். ஆனா நம்ம பாஷகாரரோ தேசியனோ அதை ஒத்துக்கல இது போக்தி சாகச்சரியன் பெருமானையும் அனுபவிக்கிறான் பெருமாளுடைய ஆனந்தமான சுரூபத்தையும் அனுபவிக்கிறான் அது மாதிரி பெருமாளுடைய திருக்கல்யாணத்தையும் அனுபவிக்கிறான். இதுல பிரம்மத்தையும் அனுபவிச்சுண்டு அதோட கூட கல்யாண குணங்களையே அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்துக்கு மவுசு குறைஞ்சிருத்தான் அவருடைய திருக்கல்யாணம்தான் மவுசு ஏறு போயிடுத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் அத்வைத வேதாந்தர் சொல்ற மாதிரி நிர்குணம் இல்லை இது சகுணம். திருக்கல்யாண குணங்கள் தான் இங்க பிரதானம் அதுதான் பிரதான ரசம். அந்த பெருமாளுக்கு கல்யாண குணம் இல்லைன்னாக்க நம்மளால அனுபவிக்க முடியுமா பாட முடியுமா ஒண்ணுமே இல்லாத என்ன பாடுறது ஒண்ணுமே இல்லாத நீ ஒண்ணுமே இல்லாத தரத்தனும் தரத்தனும் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் இத்தனை கல்யாண குணத்தோட இருந்தான்னாக்க அதை எப்படி அனுபவிக்கலாம். அதனால ரசோ வைசா ரசேவாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு சொன்னபடி இங்க இந்த பெருமாளை எப்படி அனுபவிக்கிறான்றது சொல்லச்ச பலபாதமானது ரசமயமா இருக்குதான் ஆறு ரசங்கள். அந்த ஆறு ரசங்கள் மாதிரி அங்க இந்த ஆறு ரசங்கள் லோகத்துல எப்படி இருக்கும் ஒண்ணு கசக்கும் ஒண்ணு காரம் ஒண்ணு துவர்க்கம் அப்படின்லாம் இருக்கும் இங்க. ஆனா அங்க அப்படி இல்லை எல்லாம் ஒரே மாதிரி ரசம் எல்லாம் மதுர ரசம் ஆனால் தகட்டாக இருக்கும். இங்க கொஞ்சம் போதும் பாட்டா போறோம். முந்தானத்தி திருவண்ணாமலைக்கு தீர்த்தவாரி திரவணம், அதுக்கு இந்த வருஷம் பாதா அல்வா நினைச்சிட்டு இருந்தேன், குந்திரி பருப்பு போட்டு அல்வா அப்படின்னாலும் அதை கொடுத்தா அவ்வளவு அருமையா இருந்தது. ஆனா எவ்வளவு சாப்பிட முடியும், கொஞ்சம் போதும் பார்த்தாலே திகட்டி போயிருந்தது திருவண்ணாமலை. ஆனா திருவண்ணாமலை எத்தனை வாடி சேவித்தாலும் திருவண்ணாமலை கல்யாணங்களை எவ்வளவு அனுபவிச்சாலும் சரி, அனுபவிக்க அனுபவிக்கல. அதிகம் அதிகம் ஆத்மசோபாம் தானம், ஒரு வாட்டி சேவிக்கிறோம், ஒரு வாட்டி சேவிச்சு ஒரு வாட்டி சேவிக்கிட்டு முதல்ல அந்த சோபையோட சேர்ந்து இன்னும் அதிகமா சோபை ஏறுது, அந்த சோபையும் அனுபவிக்கிறோம். தகட்டவே இல்லையே, இப்படி தகட்டவே தகட்டாத அற்புதமான ஆனந்தத்தை நம்ம ரசத்தை அனுபவிக்கிற முடியும். அதனால ஆறு ரசம் இல்ல, எல்லாமே மதுர ரசமா இருக்குது, ஒவ்வொரு அம்சங்களையும் மதுர ரசமா இருக்குது. அப்படி ஆறு ரசங்களோ எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆறு அதிக நலங்கள் இந்த நாலாவது அத்தியாயத்தோட நாலாவது பாகத்துல இப்படி இந்த 33 அதிகரணங்கள், ஏற்கனவே 123 அதிகரணம் சொன்னோம். முதல் அத்தியாயத்துல 35, ரெண்டாவது அத்தியாயத்துல 33, மூணாவது அத்தியாயத்துல 55, நாலாவது அத்தியாயத்துல 33 இப்படி சொன்னதுனால மொத்தம் சேர்ந்து எவ்வளவு வந்தது அப்படின்னா 156 அதிகரணங்கள் சுத்தி சொல்லு. இதுதான் வந்து சின்மயி பிரம்மகாண்டேன் சாட்சி. இப்படி ஒவ்வொரு பாதங்கள்லயும் எத்தனை ரசங்கள் இருக்கு, எத்தனை அதிகரணங்கள் இருக்குன்றத பவதி ரசைகி பாதநீதி பிரபந்தா, பாதநீதி அதாவது ஒவ்வொரு அதிகரணங்கள்லயும் நிபந்தனம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதனுடைய தொடர்பு, அதனுடைய சந்ததி 11, 6, 10, 8, 6, 8, 26, 15, 11, 5, 6 இந்த சந்ததி கிரமமா வர்றது இது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். சௌத்ரி சங்கியா சுபாஷி அதுக்கிறதுக்கான சின்மயி பிரம்ம காண்டே சாதத்தியேனும் தரப்பேதி அதிகரணபிதா 46 அக்ஷோன்யாசாஹி காஷ்டாபிரத முனிவசோம்யத்ரி தத்வாதிசத்வரி அக்ஷஹி ரக்ஷஹி பிரயாதை இஹ பவதி ரசை பாதநீதி பிரபந்த அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். இப்போ இங்க சொன்னதெல்லாம் சூத்திரங்கள், பொதுவா அதிகரணங்கள், ஒவ்வொரு பாகத்தையும் எத்தனை அதிகரணம் சங்கியை உண்டி எண்ணிக்கையை உண்டி பார்த்து முடிச்ச. இப்போ இந்த அத்தியாயத்துல இந்த சாஸ்திரத்துல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு, அந்த அத்தியாயங்கள் பேர் என்ன, அந்த அத்தியாயங்கள் எத்தனை விதமா பிரிக்கப்படுறது, 4 அத்தியாயங்கள், பூர்வத்திகம் உத்தரத்திகம் சித்தத்திகம் சித்தி விஷயத்திகம் சாத்தியத்திகம் விஷயத்திகம் விஷயத்திகம் எப்படிலாம் பிரிக்கப்படுறது அதை பத்தி இப்ப இங்க சாய்க்கிறார் சுவாமி. சாஸ்திரம் சமன்விதி அபிஷேதி கரண பிராப்தி சிந்தா பிரதானி அத்தியாயி ஷோடசாங்கிரி திகயுகபிதுரம் ஷட்கபேதாதி நித்யாம் தத்ராத்யம் வக்தி சித்தம் விஷயமபி பரம் தத்வவித்வந்தியுக்மம் ஸ்வப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம் பிரம்ம தத்ராபி சிந்த்யம். ஒண்ணுமில்லை, இந்த சாஸ்திரங்கிறது 4 அத்தியாயத்தை உடையதா இருக்கு. என்னென்ன 4 அத்தியாயங்கள் அது சாய்க்கிறார். சமன்விதி அதிகதி கரண பிராப்தி அப்படின்னு 4 அத்தியாயங்கள். சமன்விதி, சமன்விதி என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சமன்வயம் பண்றப்படுறது, சமன்வயப்படுத்தப்படுறது. என்ன சமன்வயம், என்ன சேர்க்கப்படுறது, என்ன சேர்க்கிறது அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் சர்வ காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேள்வி வந்தது. சர்வ காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லோகத்துக்கு லோகத்தை சிருஷ்டிக்கிறவன், லோகத்தை ரட்சிக்கிறவன், லோகத்தை சம்ஹரிக்கிறவன், அதாவது சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம், துடைய காரணம், அதே மாதிரி சுட்டி எல்லாம் அனுப்பிரவேசம் பண்றவன், சிருஷ்டித்த வஸ்து எல்லாம், அதே மாதிரியாக சர்வ காரணம் சொன்னோம், அது மோட்ச காரணம். இப்படி எல்லா காரணமாகவும் இருப்பது எது அப்படின்னு கேள்வி வந்தது. அது கேள்வி வரச்ச அதுக்கு பதில் சமன்விதி, சமன்வயப்படுத்துறது, பிரம்மன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு. அனைத்து லோகத்துக்கும் காரணம் பிரம்மமே. அந்த பிரம்மம் எது அப்படின்னு சொல்றதுக்கையும் சுவாமி வாஷகாரர் அனுப்பிச்சு கொடுத்துட்டார். எது? சிவன் நாராயணனான பகவானே பரபிரம்மம். அவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அங்கங்க வாக்கியம் வரும், சதேவ சுவாமி அக்ராசீத் ஆத்மா வை இதம் ஏகையவ அக்ராசீத் நாராயணோ வை ஏகமேவ அக்ராசீத் அப்படின்னா வாக்கியம் வரும். சச்சப்த வாக்கியம் ஒன்று இருக்கு, அதுதான் பழைய காலத்துல இருந்த சிருஷ்டிக்கு முன்னாடி, அதுதான் இந்த லோகத்தை படைச்சது. அதே மாதிரி ஆத்மான்னு இருந்தது, அதுதான் பழைய காலத்துல சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, அதுதான் லோகத்தை படைச்சது. கடைசியில சர்வேஸ்வரனான நாராயணன் தான் படைச்சான், அவன் தான் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தான். இந்த வாயு உபநகரத்தான் சொல்றது. அப்படி சொல்றதுனால அந்த பகவான நாராயணன் தான் சர்வகாரணம் இப்படி. ஆனா சில வாக்கியங்கள்லாம் சத்து என்னும், ஆகாசம் என்னும், பிராணம்னு சொல்லும், இந்திரனை சொல்லும், அதே மாதிரி வெறும் பிரதிபிம்பத்தை சொல்லும், அதே மாதிரி பிரதானம் சாங்கியா சொல்ற பிரகிருதி பிரகிருதின்னு இயற்கை, அந்த பிரகிருதியை சொல்றது அத்தேதனம், அதையும் சொல்ற மாதிரி இருக்கேன்னு இது மாதிரி எத்தனையோ வாக்கியங்களை கொண்டு அவர் கேள்வி கேட்கிறார். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அதுலயும் காரணம் எது காரணம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அத்தனையும் பரபிரம்மமான சிவன் நாராயணையே சொல்லும். இதுதான் சமன்விதி சமன்மயாத்யாயினி. சுவாமி சங்கரேக்கிரர் வரதராஜாஸ்திர சாமானிய புத்தி ஜனகாஸ்த சதாதிசப்தாக தத்வாந்தர பிரமகிருதஸ்த சிவாதிவாச நாராயணே த்வைகரீஷ வகந்தியனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதம் ஐககஞ்சம். இவரு சத்து சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாதிசப்தாக சத்து ஆத்மா பிரம்மம் இப்படிலாம் சொன்னாக்கா இதெல்லாம் சாதாரண சப்தங்கள். இந்த சப்தங்கள்லாம் எத்தனை வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். சத்துனாக்கா ஒரு அச்சேதனம் இருந்தால் அது கூட தான் சத்து. ஒரு சேதனம் நானும் சத்து தான், நீங்களும் சத்து தான், பரமாத்மாவும் சத்து தான். ஆனால் எதை சொல்றது சத்து அப்படின்றதுனால பெரிய சந்தேகம் வருது. அதே மாதிரி தத்வாந்தர பிரமகிருதிவாச சிவனே தத்துவம் சில பேர் சொல்றா, ஏன்னா உபநிடத்து வாக்கியத்தில் அப்படி இருக்கு. அதே மாதிரி ருத்ரனே இது பிரம்மா சதுர்முக பிரம்மான் இருக்கு, சில இடத்துல இந்திரனேன் இருக்கு, சில இடத்துல சக்தியை சொல்றது. நாம எல்லாம் சொல்றோம் காயத்ரி காயத்ரின்னு சொல்றோம், காயத்ரி தேவி யாரு அப்படின்னா அதை பொம்பளையா இல்லைன்னு சுட்டிச்சுட்டோம். காயத்ரி தேவின்னு பொம்பளாட்டியான்னா அது சப்தம், சப்தஸ்ரூபம். அது சப்தஸ்ரூபம் பெண்பால் அமைஞ்சிட்டு இருக்கு. பெண்பால் அமைஞ்சிட்டவே அதை போய் அந்த பெருமாளை போய் காயத்ரி பொம்பளைன்னு சொல்ல முடியுமா? வரதராஜன் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் முதல் ஸ்லோகம் சமுதிரம் அது கருணையே ரூபமா இருக்கக்கூடியவ ஒரு பிரசித்தமான ஒரு வஸ்து. அது இந்த அத்திகிரி மலையில இருக்கு, அது அனைத்தையும் நமக்கு கொடுக்கட்டும்னு சொன்னேன். ஆனா அந்த கடைசியில 50வது ஸ்லோகம் யாத்தன்மான துளசி தாமதி ஸ்வாமதிக்யாம் மாதஞ்சாத்ரோ மரகதரிஜின் புஷ்மதி மானசேனா போகேஸ்வரிய பிரேசகரை காப்பி லட்சுமி கடாட்சி பூயசியாமா புவன ஜனனி தேவதா சன்னிதத்தாம் புவன ஜனனின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து புவன ஜனனி லோகத்தான் சுற்றிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அப்படியே சொல்லணும்னா இல்ல அப்பாவுக்கு ஆசை இருக்கும் வெள்ள காமிக்க மாட்டேன், ஆனா மோச்சுன்னு இருப்பேன். அதே தாயா இருந்தவளுக்கு என்ன எப்படி உடவு நம்ம தப்பு பண்ணாலும் சரி நம்மளை ரஷிச்சிருவாரு, நம்மளை காப்பாத்திருவாரே, அதனால பெருமானையே நான் அம்மாவா பாக்குறேன். ஒரு ஸ்திரீ தத்துவம் வந்துருந்தா மார்தவம் வந்துருவேன், அதனால போன இனனையும் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரே சப்தத்தை ஒரே சப்தம் வந்து ஒரே பரமாத்மா ஒரே பொருள், அத நமும் சரிங்கமோ ஸ்ரீலிங்கமோ புள்ளிங்கமோ எதிர போட்டாலும் சரி பரமாத்மாங்க. இவைகள்லாம் இந்த அத்தனை சப்தங்கள் சத்து ஆத்மா ஆகாசம் பிராணம் இது மாதிரி எத்தனை சப்தங்கள் இருக்கோ, சிவன் சதுர்முகன் இந்திரன் சக்தி எந்த பதத்தை சொன்னாலும் சரி அவைகள் எல்லாத்தையும் எங்க தெரியுமா அன்வைக்கும், நாராயணே துவைகரீச வசந்தியம் அனன்யம் அன்மத்து இன்னொன்னு போய் அன்னைக்கே அன்னிக்காது. உங்ககிட்டதான் எல்லாம் அனுப்பும், எல்லாம் உங்ககிட்டதான். சத்து சர்வாத்தனா சத்து, எப்போதும் சத்தா இருக்கக்கூடியவன் நாராயணனே பகவானே. என்ன சத்து என்ன ஒரே மாதிரியா இருத்தல், அதே மீதி எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப நாம பொறந்துட்டோம் இருக்கோம். நமக்கு பிரளயம் வந்ததுன்னாக்க நாம என்ன சூக்ஷமா போயிடுவோம், சரியா இருக்காது, எதுவுமே நமக்கு இல்லாம போயிடும். அப்ப நாம ஒண்ணும் இல்லாம போயிடுவோமே. அதனால எல்லா தேவதைகளும் எல்லாம் அப்படி போயிடும், ஆனா இவனுக்கு ஒண்டிதான் சத்தம் இருக்கும். அதே மாதிரி ஆகாசம், ஆகாசம்னா என்ன அர்த்தம் பாஷிகாரர் சாய்க்கிறார், சமந்தா காசதே, அதாவது எல்லாத்திலையும் அவித்து பிரகாசிச்சிருக்குது, எல்லாரையும் பிரகாசிச்சிருக்கும், அது பரமாத்மா கொண்டுதான் முடியும். அந்த மாதிரி பிராணன், எல்லாருக்கும் பிராணனை நம்ம எல்லாம் சுவாசிக்கிறோம், நமக்கு எல்லாம் பிராணனை கொடுத்துண்டு நம்மளை காப்பாற்றிருக்கிறவன் அவன் தான். அதனால சர்வ பிராணன ஹேதுவாது, சர்வ பிராண ஹேதுவா அவன் இருக்கிறதுனால அவனுக்கு பிராணன் பேரு. அது மாதிரி ஆத்மான்னு அவனுக்கு பேரு. ஏன்னா ஆத்மனோ தீபி ஆத்மா, எல்லாருமே வியாபிச்சிருக்கிறது, அந்த எல்லாருமே வியாபிச்சு யாராலையும் அளக்க முடியாம இருக்கிறதுன்றது அவன் தான். ஆகவே இந்த ஜெகத்காரணம் இதுதான் அப்படின்னு அறிவிச்சு சொல்லணும். அது சொல்றதுக்கு இந்த முதல் அத்தியாயம் இருக்கு. வனகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்தெந்த காரண வாக்கியங்கள், எது காரணம் சொல்ற வாக்கியங்கள் இருக்கோ அதுல எந்த சப்தம் சொன்னாலும் அது பரமாத்மா கிட்டதான் நினைக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கோசரம் இந்த முதல் அத்தியாயத்துல முதல் அத்தியாயமான சமன்மயாத்தியாயம் சமன்மிதி அப்படின்னு சொல்றா, அந்த அத்தியாயமானது வருது சமன்மயாத்தியாயம் செய்வது. அதெல்லாம் நிறைய பிரிச்சு என்ன சொல்ல போறா அடுத்த ஸ்லோகத்துல எல்லாம் சாய்க்க போற அதை பார்க்கலாம். அடுத்தது அதிகதி, விகதி அப்படின்னாக்கா விரோதம் இருக்கும், அதிகதினாக்கா அவிரோதம், விரோதம்ன்றதே வராது. என்னென்ன முதல்ல பிரம்ம காரணவாதம், பிரம்மந்தான் காரணம் ஸ்தாபித்த முதல் அத்தியாயத்துல உடனே கேள்வி எல்லாம் வருது. பிரம்ம காரணவாதத்துல நிறைய தோஷங்கள் எல்லாம் சொல்றோம், தோஷங்கள் எல்லாம் சொல்ற சமயத்துல அந்த இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் தோஷங்கள் எல்லாம் நம்ம பேர்ல சொல்லச்சு அந்த தோஷங்கள் எல்லாம் நம்ம தள்ளிடுவோம். அத்தனையும் யாதத்து பண்றது தோஷங்கள் வராதுன்னு நமக்கு. இதுல சுவாரஸ்யம் சுவாமி கேசியம் சாய்க்கிறார், சூனா நிகரண நியாயம் பேரு. இப்ப என்ன பண்ணா பந்தக்காலத்துறான், பந்தக்காலம் ஒரு கொம்பை பக்கம் தான் நடுவா, அந்த நடச்ச கொஞ்சம் தோண்டுவான், தோண்டிட்டு அந்த கொம்பை நட்டுடுவான், நட்டுட்டு கொஞ்சம் மண்ணு கல்லு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுவான். திருப்பி ஒரு ஆட்டி பார்ப்போம், ஆட்டி பார்த்த உடனே கொஞ்சம் லேசம் ஆடுற மாதிரி இருக்கும், திருப்பி கொஞ்சம் கல் மண்ணு போடுவான், திருப்பி இடிப்பான், நல்லா தள்ளி திருவிழா தள்ளி தள்ளி தள்ளி இடிப்பான், திருப்பி ஆட்டி பார்ப்பான். இப்படியே பண்ணி பண்ணி திருடமா நின்று போயிடாது. இதுதான் சூனா நிகரண நியாயம் பேரு. அத மாதிரி ஒரு மரத்தோட இதுல எப்படி நடமோ அந்த மாதிரி இந்த இடத்துல பிரம்மன் தான், பரமாத்மா தான், சிவன் நாராயணன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னுட்டு ஸ்தாபிச்சுட்டு அந்த ஸ்தாபிக்கப்பட்டத கொஞ்சம் அத்தி பாக்குறது. ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது தயாரா வருதா, நம்ம சித்தாந்த பேர் ஏதாவது ஆக்ஷன் வருதா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்வியே வராது அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேள்வி ஒவ்வொரு வாட்டி அடிக்கிறது. இப்படி அடிச்சதுனால இந்த அவிரோதாத்தியாயத்தை நம்ம பேர்ல என்ன தோஷம் சொன்னாலும் நிக்கவே நிக்காது, நம்ம அசைக்க முடியாத நம்ம சித்தாந்தத்தை அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு அவிரோதாத்தியாயம். இந்த அவிரோதாத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தன்னை காப்பாத்திண்டு எதிரிகளை அடிச்சு அவாத சம்மரித்து அதன் பிறகு நம்ம சித்தாந்தத்தினுடைய பாவத்தை எல்லாத்தையும் எதுவா பண்றதுன்றதுனால இந்த அத்தியாயம். ஒரு யுத்த வீரன் எப்படி போவான் அப்படின்னா முதல்ல தற்காப்பு, தன்னை ரட்சிச்சுப்பான், அதன் பிறகு தன்னை ரட்சிச்சுட்டு தான் உள்ள போற முடியாது யாரும் அப்படின்னு தெரிஞ்சு விடுவான், அதன் பிறகு எதிராக ரட்சிடுவான். இதுனா அழகான ஒரு அமைப்பு நம்மளுடைய சாஸ்திரங்கள் தான். இந்த மெத்தடாலஜி எக்ஸலண்டாகவும் அதை வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு பார்க்கணும். தன்னை தற்காப்பு, அந்த தற்காப்புக்கு முதல் பாதத்துல, அடுத்த பாதத்துல அத்தனை பேரையும் அடிச்சு விடுது, தற்காப்பு ஆயிடுச்சு. முதல் பாதத்துல அவிரோத அத்தியாயத்துல ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம். அவளை வந்து தர்க்கம் பண்ணி நீ இப்பியால் அடிச்சா இப்பியால் அடிக்கிறேன், வயசால் அடிச்சா வயசால் அடிக்கிறேன், ஸ்மிருதியால் அடிச்சா ஸ்மிருதியால் அடிக்கிறேன், எப்படி நீ என்ன கத்தியால சண்டை போட்டா கட்சி சண்டை, தொந்த யுத்தமா தொந்த யுத்தம், கதா யுத்தமா கதா யுத்தம், வில்லு யுத்தமா வில்லு யுத்தம், எப்படி பண்ணினாலும் அதே யுத்தத்தை பண்ணி அடிக்கிறது. அதுக்கு சுமர் சாமி சொல்லிட்டாரு, நீ எந்த விதத்துல போறியோ அந்த விதத்துல நான் போறேன், பிசாசு பிசாசு தான், பிசாசு பாஷையில தான் அடிக்கணும் பிசாசுக்கு. அந்த மாதிரி எப்படி என்ன என்ன கேள்வி கேட்கிறாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி சொல்ல பதில் சொல்ல வேண்டும். அவ என்ன தர்க்கத்தை யூஸ் பண்ணாலும் அதே தர்க்கத்தை இவாளும் உபயோகப்படுத்தி அவர் அடிக்கிறது. இந்த மாதிரியாக இந்த வேதாந்த சாஸ்திரத்துல முதல் பாதத்துல தற்காப்பு, இரண்டாவது பாதத்துல பக்தியால் அடிக்கிறது, மூணாவது பாதம் நாலாவது பாதத்துல காரிய வர்க்கத்தை ரட்சிக்கிறது. இனி எந்த காரியமா இருந்தாலும் எப்படி அது ரொம்ப அழகா சொல்ல போறேன் எல்லாத்தையும். அதை ரசிக்க ரசிக்க நிஜமா இந்த ஒரு மணி நேரம் சொல்றோம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. என் மனசுல ஒரு ஆனந்தம் ஓடுறது, எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு எல்லாம் கிடைச்சி விட்டுருக்கா. இப்ப பிபி தெரியல சுகர் தெரியல ஒண்ணுமே தெரியல, ஆனந்தமா இருக்கிறது. பின்னாடி அடியவனுங்க எல்லாம் வரைச்ச இன்னும் அற்புதமா இருக்கும் சுவாமி சாய்க்க போற விதங்கள் எல்லாம். ஏன்னா அந்த பெருமாளை பத்தி சொன்ன மாதிரி ரசோ சகாங்கட்டு அந்த மாதிரி சூற்றக்காரர் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் சாய்க்குது, அது மாதிரி சுதப்பிரகாசர் சாய்க்குது. அத்தனையும் நமக்கு எல்லாத்தையும் லாவண்யஸ்து ஏகசாரம்ங்கிற குருவாயூரப்பனை பத்தி சொல்லிட்டு அழகுக்கே ஒரு சாரம் தானே எப்படி இருக்கும். அழகு பெருமாளுக்கு கண் அழகு காது அழகு மூக்கு அழகு உதர அழகு இப்படி சொல்றோம் பெருமாளை, அந்த அழகுக்கெல்லாம் ஒரு சாரம் தான் எப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளருடைய லாவண்யம் இருக்கு அப்படின்னு நாங்க வர்ணிக்கிறார். அந்த மாதிரி சூத்திரம் பாஷ்யம் அதனுடைய வியாக்கியானங்கள் அவர்கள் அத்தனை சாரத்தையும் பிட்டு பிட்டு நமக்கு சூத்திரம் இருக்கும் அவங்க யோசிக்கும். அப்படிப்பட்டு சொல்றதுனால இவ்வளவு அழகா அதனுடைய பதனை எல்லாம் பண்றார். அதனால அபிகதி, அபிகதி அப்படின்னாக்கா விரோதம் இல்லாம இருக்கிறது, அவிரோதம். நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையில எந்த ஆட்சேபனையும் பண்ண முடியாது, நாம கேட்கிற கேள்விகளுக்கு அவளால பதில் சொல்லவே முடியாது. இப்படி நம்மளையும் ஒண்ணும் அசைக்க முடியாது, அவளாலையும் தன்னை இருட்டிக்க முடியாது, முன்னாடியே நிக்க முடியாது அவளால. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவிரோத அத்தியாயம் இது. இது இரண்டாவது அத்தியாயம். மூணாவது காரண அப்படின்னு சொல்லிட்டேன். காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், உபாயம் உபசாதனம் அப்படின்னு அர்த்தம். உபாய அத்தியாயத்தை மூணாவது அத்தியாயமாக சாய்க்கிறோம். உபாய அத்தியாயம் சாதனா அத்தியாயம். சாதனை என்ன பண்றது, நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எது எது உபாயங்களோ அவைகள் அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அத்தனை அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த உபாய அத்தியாயமானது ரொம்ப சிறந்த அத்தியாயம். அதனாலதான் இந்த அத்தியாயத்துல நிறைய அதிகரணங்கள், அதுலயும் அந்த வித்தியைகளை பத்தி சொல்லச்ச 26 அதிகரணங்கள், அந்த வித்தியோட அங்கங்களை பத்தி சொல்லச்ச 15 அதிகரணங்கள், 26 அதிகரணங்கள், 15 அதிகரணங்கள், ரெண்டும் சேர்த்து 42 அதிகரணங்கள் இருக்கு. 42 தானே, 41 26 41 41 அதிகரணங்கள் இருக்கு. வேற எந்த பாதத்திலையும் இவ்வளவு அதிகரணங்கள் கிடையவே கிடையாது. 11 தான் அதுக்கு அது அதிகபட்சம். அப்புறம் இவைகள் இந்த ரெண்டு பாதத்துல மாத்திரம்தான், அதாவது பிரம்மத்தை அடையறதுக்கு வேண்டிய உபாயங்கள் எத்தனை, அதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அதை இது பண்ணணும், உபாயங்களை நம்ம அனுஷ்டிக்கணும், அந்த மாதிரி அந்த உபாயங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்கு, எத்தனை வித்தியைகள்லாம் இருக்கு, இந்த வித்தியைகள் எல்லாம் பேதம் உண்டா, இவர்கள்லாம் பழத்துல ஏதாவது பேதம் உண்டா, இப்படிலாம் நிறைய விசாரம் பண்ண போறேன், அங்கங்களை பத்தி எல்லாம் விசாரம் பண்ண போறேன். இந்த சாதனாத்தியானது ரொம்ப வசதியானது. இதை தெரிஞ்சுனோம்னாக்க எல்லா வசதி தான், ஆனால் உபாசனம்ன்றது எப்படின்னாக்கா அந்த உபாயத்தை பத்தி சொல்லிச்சு அதை கடைசியில் இந்த விரைவில் சொல்ல போற பெருமாளையும் தியானிச்சுண்டு அந்த உபாயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் பெருமாளையும் தெரிஞ்சுண்டு பெருமாளுடைய உபாசனை எப்படி இருக்கும், பெருமாள் பத்தி உபாசனம் தியானம் அதையும் தெரிஞ்சுக்க போறோம் கொஞ்சம். அதனால இது ஏற்றம் அதிகம் அதையும் சொல்ல போறேன். இந்த ஸ்லோகத்திலே சாய்க்க போறேன் சுவாமி. அதனால இதுக்கு உபாயம் முதல் பாதம், இந்த உபாயத்துக்கு நம்ம போனோம்னா நம்முடைய தோஷங்களை தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது பாதத்துல இந்த உபாயத்தை நாம அனுஷ்டிக்கணும்னாக்கா நம்ம அடைய வேண்டிய பெருமாளுடைய திருக்கல்யாணங்களை தெரிஞ்சுக்கணும், அவனுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூணாவது பாதம் அந்த அடையத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய உபாசனங்களை தெரிஞ்சுக்கணும். நாலாவது பாதம் உபாசனங்கள்ல என்னென்ன அங்கங்கள்லாம் வரும் அது தெரிஞ்சுக்கணும். இப்படி 4 விஷயங்களை இது சொல்றதுனால இதுக்கு சாதனாத்தியாயம் காரணம் உபகரணமா இருக்கிறது, உபாயமா இருக்கிறது. அதை பத்தி சொல்றதுனால இது இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய 4 பாதங்களுடைய அர்த்தங்கள். மூணாவது அத்தியாயம் அர்த்தம் அது. கடைசியில பிராப்தி பிராப்தின்னா என்னது அப்படின்னாக்கா அடைதல் அப்படின்னு அர்த்தம். அடைதல்னா என்ன? பிரம்மத்தை அடையிறது, பிரம்மனுடைய பிரம்மத்துடைய கல்யாண குணம் அடையிறது. அது எங்க அடையிறது? அங்க போய் ஒரு இடத்துல அடையுது, பரம பிரச்சனை. அதையும் சொல்ல போறேன் சாராவில்ல சுவாமி, பரியங்காரோகணாந்தாம் அப்படிங்கிறது. அந்த பரமபுரத்துல பரியங்கத்துல இருந்துகள் இருக்க அந்த பரியங்க ஆசனத்துல நம்மளை கூட உட்காந்து. ஆகவே அதை பத்தி சொல்றதுனால இதுக்கு பிராப்தி அப்படின்னு பேரு. அந்த பிராப்தியில நாலு பாதங்கள் இருக்கும். ஏற்கனவே சொன்ன முடியும், ஆவர்த்தி பாதி பாதம், உத்தராந்தி பாதம், அர்த்தராதி பாதம், கடைசியில பல பாதம். இந்த பகவான் அடையிறது இருக்குது, அதை பத்தி இது சொல்றதுனால இது பலாத்தியாயம். எப்படி நாலு அத்தியாயங்களை தன்னகத்தே உடையது இந்த சாஸ்திரம். அதனாலதான் சாஸ்திரம் ஏத்தது அப்படின்னு பிரிஞ்சுட்டு, மீமாம்சா சாஸ்திரம்ன்றது 20 அத்தியாயங்கள். ஆனா இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு, இந்த எது சமன்விதி அவிகதி கரண பிராப்தி சிந்தா பிரதானி, இந்த நாலுத்தினுடைய சிந்தனையே பிரதானமாக உடையது. வெகாரணத்தை சொல்லக்கூடிய சமன்வயத்தை சிந்தனம் பண்றது, அது மாதிரி அவிரோதத்தை சிந்தனம் பண்றது, கரணமான உபாயத்தை சிந்தனம் பண்றது, பிராப்தியான பலன் இருக்கே அதனுடைய சிந்தனம். இப்படி நாலு விதமான சிந்தனங்கள் இந்த நாலு அத்தியாயத்திலும் சொல்லப்படுறது. அதனால பிரதானி அத்தியாயி, இந்த நாலு அத்தியாயங்கள்னால இது இந்த சாஸ்திரம் ஷோடசாங்கிரி. அங்கிரின்ன பாதம்னு அர்த்தம், சுதங்கிரி யுகலம் அப்படின்ற மொழியோ, அங்கிரின்னா பாதம். எத்தனை பாதம்? ஷோடச 16 பாதங்கள். ஒரு அத்தியாயத்துக்கு நாலு பாதம்னாக்கா நாலு அத்தியாயத்துக்கு 16 பாதங்கள் தருகிறது. 16 பாதங்களை உடையது, நாலு அத்தியாயங்களை உடையது. அது மட்டுமா, ஜிகம் ஜிகம் அப்படிங்கிற ஜிகம் என்ன அர்த்தம்? ரெண்டு அத்தியாயத்தை உடையது ஒரு ஜிகம். இப்போ நாலு அத்தியாயம் இருக்கிறதுனால முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு, முதல்ல ரெண்டு அத்தியாயங்களை சேர்ந்த பூர்வ ஜிகம், அடுத்தது ரெண்டு ஜிகம், ரெண்டு அத்தியாயங்களை சேர்ந்து உத்தர ஜிகம். இந்த பூர்வ ஜிகம் என்னது அப்படின்னா அதை சொல்ல போற ஜிக யுக விகுரம், அந்த ரெண்டு ஜிகங்களாக வேதம் பின்னமாக தெரிகிறது, வேதிக்கப்பட்டது. அது எப்படின்னாக்கா சக்த பேதாதி நித்தியானம். பூர்வ மீமாம்சையில 12 அத்தியாயங்கள் இருக்கு, 6 பிரிக்கல. முதல் 6 பூர்வஹிதம், உத்தரஹிதம். பூர்வஹிதத்துக்கு என்ன பேரு அப்படின்னா உபதேசம். அடுத்த சிஸ்டம்த்துக்கு அஜேயசத்துவம் பேரு. உபதேசத்துவம்னாக்கா உபதேசிக்கிறது, இந்த யாகம் வேதமே சொல்லும், இது யாகம், இந்த யாகத்துக்கு இது திரவியம், இது தேவதை, இவைகள் அங்கங்கள், இப்படி இப்படி பண்ணணும், அத்தனையும் சொல்றதுன்றது உபதேசமா இருக்கும். ஆனால் அதிவேசத்துல அங்க வெறும் தேவதை தெரியும், திரவியம் தெரியும், ஆனால் அங்கங்கள் எதுவுமே தெரியாது. அவைகள்லாம் என்ன பண்ணணும்? முன்னாடி உபதேசம் வந்து தெரிஞ்சோ அவைகளை எடுத்துட்டு அங்கேருந்து அவங்க அதிவேசம் பண்ணணும், இந்த யாகத்துக்கு அந்த யாகத்துல இருந்து எடுத்துக்கணும் அங்கங்களை. அந்த மாதிரி நிரூபணம் பண்றது அதிவேசம் பெயர். எப்படி வந்து சக்க பேதாதி நீத்தியா, அதுல கூட சில பேதங்கள்லாம் இருக்கு. அந்த இது உபதேசம் அதிவேசம் சொன்ன முடியும், அதுல கூட பிரிக்கலாம். அதுல ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு அப்படி பிரிக்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய சொல்லிருக்காங்க. அந்த பேதங்கள் மாதிரி இங்கேயும் சித்தத்திகம் சாத்தியத்திகம் பூர்வத்திகம் உத்தரத்திகம், அதுல சித்தத்திகம் சாத்தியத்திகம், அதே மாதிரி விஷயத்திகம் விஷயத்திகம் அப்படின்லாம் பிரிக்கணும். அதெல்லாம் சொல்ல போறேன் இப்ப திருப்பி பாருங்க. சத்தாத்தியம் பக்தி சித்தம் விஷயம் சத்த ஆத்தியம், முதல் ரெண்டு அத்தியாயம் இருக்கு இல்லையா, அது சித்தத்தை பத்தி சொல்லும். சித்தம்னா என்ன? பிரம்மன்றது சித்தமான ஒரு வஸ்து மாதிரி. சித்தமான ஒரு வஸ்துன்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே இருக்கக்கூடியது, சாதிக்கப்படவே இல்லை. ஒரு பிரம்மமானது எப்படிப்பட்டது? இந்த பிரம்மம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் இந்த பிரம்மமானது திருக்கல்யாணங்களை உடையது, இந்த பிரம்மமானது ஆனந்த சுரூபத்தை உடையது, இந்த பிரம்மத்துக்கு பிரகத்தொன்னது குணம், தான் பெருசாகுது, பிரம்மணத்தம் தனக்காட்டில மீதி எல்லாத்தையும் பெருசா ஆக்கி விட்டுருது, அந்த மாதிரி லோகத்தெல்லாம் வியாபிச்சு இருக்கிறது. இது ஜெகத்காரணமா இருக்கும், இதோட லட்சணம் என்ன, இதுக்கு பிரமாணம் என்ன, இவைகள் எல்லாம் சொல்றதற்கே இது சித்தத்திகம். சித்தமான பிரம்மத்தை பத்தி பேசுறதுன்றதுனால சித்தத்திகம் பேரு. தத்ர ஆத்யம் பூர்வசக்கம் பூர்வசிகம் இருக்கு, அது சித்தம் பக்தி, சித்தமான பிரம்மத்தை பத்தி சொல்றது. விஷயம் அப்படி, அதுதான் விஷயம். என்னன்னாக்கா இந்த இந்த ரெண்டு அத்தியாயம், முதல் ரெண்டு அத்தியாயத்துல சமன்வயாத்தியாயத்திலையும் அவிரோதாத்தியாயத்திலையும் சொல்லப்படக்கூடிய பிரம்மம் தான் இந்த சாஸ்திரத்துக்கே விஷயம். இதுதான் அடுத்த ரெண்டு அத்தியாயத்துக்கும் விஷயமா போயிருந்தனால அவைகளுக்கு விஷயத்துக்கு பேரு. விஷயத்தை முதல் ரெண்டு அத்தியாயத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை விஷயமாக உடையது விஷயத்துக்கு. அதே மாதிரியாக அப்படி பரம் தத்பிரதித்வந்திமம். அடுத்த ரெண்டு அத்தியாயம் இருக்கு, சாதனாத்தியாயம் பலாத்தியாயம். அதெல்லாம் இங்க சித்தம்னு சொன்னாக்கா அந்த ரெண்டும் சாத்தியம் நடத்தது. இந்த சித்தமான பிரம்மத்தை அங்க சொல்லப்பட்டது, இங்க சாத்தியமான பிரம்மத்தை பத்தி சொல்லப்படுது. சாத்தியம்னா ரெண்டு விதம், என்னது பிராப்தியம் அர்த்தம், சாதிக்கப்படுறது. எப்படி சாதிக்கப்படுவது? நம்ம உபாசனத்தை அனுஷ்டிச்சு அதனால அடையப்படக்கூடியது, அதனால அடையப்படக்கூடியது. ஏன்னா பிரம்மத்தை சாதிக்கிறோம், பிரம்மத்தை அடையணும், புரிஞ்சுக்கோங்க, பிரம்மத்தை அடையணும், பிரம்மத்தை சாதிக்கணும். பிரம்மத்தை சாதிச்சு அதை அடையிறதுன்னு என்ன அர்த்தம்? பிரம்மத்தோட கல்யாணம் அடைஞ்சு அதை அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால விஷயம் அப்படி பரம் தத் பிரதித்வந்தி. பிரதித்வந்தின்னா அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கும். எதிர்த்தட்டு என்ன? சித்தம் முதல் ரெண்டு அத்தியாயம், அடுத்த ரெண்டு அத்தியாயம் சாத்தியமா இருக்கு. அதனால சித்தத்விகம் சாத்தியத்விகம், விஷயத்விகம் விஷயத்விகம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ரெண்டு அத்தியாயங்களாக இந்த இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை பிரிச்சிருக்கா. தத்ராத்யம் பக்தி சித்தம் விஷயம் அப்படி பரம் தத் பிரதித்வந்தி. பரம் பரம்னா அடுத்தது, அது தத் பிரதித்வந்தி யுக்மம். என்னால் சொல்லப்பட்ட சித்தம் விஷயம் அதுக்கு எதிராக இருக்கிறது. எதிர்னா என்ன அர்த்தம்? சண்டை போடப்படுறதில்லை. சித்தம்னா இங்க சாத்தியம், ஏன்னா உபாசனங்களால் சாதிக்கப்படுறது, உபாசனங்களால் அடையப்படுறது. அதனால அதை பத்தி சொல்லப்படக்கூடிய பிரம்மம் அப்படி சொல்றதுனால இது எதிர்த்தா எதிராக பிரதித்வந்தி. பிரதித்வந்தினாக்க எதிர நிற்கிறது. சித்தத்துக்கு சாத்தியமா நிற்கும், விஷயத்துக்கு விஷயா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால ரெண்டு திகங்கள், பூர்வ திகம் உத்தர திகம் அப்படின்னு இங்க சாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்ப ஒரு கேள்வி வந்துடுறது. ஆமா, இது இந்த பிரம்ம மீமாம்சைக்கு பிரம்மகாந்தன் பேரு, பிரம்மத்தை பத்தியே விசாரம் பண்ணப்படுறதுன்னு பேரு அப்படின்னா இங்க சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? அது இல்லவே இல்லையே, அது இல்லவே இல்லை இப்போ. ஏன் அப்படின்னாக்கா இந்த கடைசி ரெண்டு அத்தியாயம் இருக்கோம், அவைகள் என்ன உபாயத்தை பத்தி சொல்றீங்களோ, உபாயத்தை பத்தி சொல்றீங்களோ, உபாயத்தை பத்தி சொல்றதுனால உபாயம்ன்றது உபாயத்தை பத்தி சொல்றதுனால அது உபாசனம் தானே. உபாசனை பத்தி சொன்னாக்கா அது பிரம்மத்தை பத்தி சொல்லலையே. பிரம்மத்துக்கு உபாயமாக இருக்கக்கூடிய உபாசனம், அதை பத்தி தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உபாசனங்கள் எல்லாம் சொல்லிச்சுனாக்கா சொன்னாக்கா அது பிரம்மமாயிடுமா? பிரம்மமா இருக்குமா? அது பிரம்ம விசாரமே இல்லையே. அது பிரம்ம உபாசனத்தை பத்தி தானே சொல்றோம். அதனால இது பிரம்மகாண்டம் வராது. கேள்வியே விபரீதமா, இப்படிப்பட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க கேட்கறதே தவறு. அதுக்கு இங்க சுவாமி பதில் பதில் சாய்க்கிற அடையறதுக்கு தானே சாதனம். அதான் உங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சித்தோபாயம் சாத்தியோபாயம். சித்தோபாயம் என்னர்த்தம்? பிரம்மம் தான். இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இது பின்னாடி சொல்ல போற உள்ள தெரிஞ்ச விஷயம்தான். நானும் கையிற மாதிரி சூக்ஷமான செய்வேன்றேன். அதாவது நாம உபாசனம் அனுஷ்டிக்கிறோம், சரணாகதி அனுஷ்டிக்கிறோம், அதனால உபாயத்தை அனுஷ்டிச்சிடுறோம். உபாயத்தை கிரமாசபையில ஆச்சாரிய அனுகிரகத்தான முடிச்சிடுறோம். முடிச்சுட்டாக்க அதனால மோட்சம் நிச்சயமா, மோட்சம் நிச்சயமா அப்படின்னாக்கா பிரபத்தி பன்னெண்டுனாலேயே மோட்சம் வரும்ன்றது சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா சித்தோபாயமான பரமாத்மா அனுகிரகம் இல்லாமல் வரவே வராது. அதனால சித்தோபாயத்து திருவுள்ளம் தான். அவன் நினைச்சான்னு நம்ம தடுத்து விடலாம். நீ உபாசனம்னா நான் உபாயத்தை அனுப்பிச்சுட்டாக நான் தவணோன்னு ஏதாவது நியமா அப்படின்னு அவன் கேட்டான்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து சித்தோபாயம் திருவுள்ளம் என்னவோ அதுதான் பிரதானம். அதனால அவன் வந்து நீ அத்தியத்திரியம் ஞானினம் லப்வா லப்வா ஆவர்த்தி அப்படிங்கிற பாஷ்ய சொல்லிட்டு, ஏன்னா அவன் காத்துன்னு இருக்கான் நம்ம எப்ப வருவோம் எப்ப வருவோம்னு. அஞ்சலின் யாக்கமானகா, உன் அஞ்சலி பண்ணுடேன், உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துடுறேனே அப்படின்னு அவன் இறங்கி இறங்கி வரான். அவன் எதிர்பார்க்கிறான் ஒரு ஏதோ ஒரு வியாஜம், ஒரு வியாஜம், ஒரு தலாரி பண்ணிடும், கைய கூப்பிடு, எல்லாம் பண்ணிடும், பிள்ளை பெருமாளையங்கார் போனார், பெருமாள்கிட்ட போனார், எனக்கு வந்து மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டார். பெருமாள் கேட்டார், உபாசனம் பண்ணியா இல்லையே, பிரபத்தி பண்ணியா இல்லையே, நாம சங்கீர்த்தனம் கிடையாது கோயிலுக்கு இல்ல, எதுவுமே இல்லாம எப்படி என்ன கேட்ப அப்படின்னு கேக்குற பெருமாள். இன்னும் கோபம் வந்துருச்சு, என் பிள்ளை பெருமாள் எங்க இருக்கு இன்னும் இப்படி கேட்டுவிட்ட. ஒரு ததிபாண்டன் என்ன பண்ணா, கோபியாசிரியர் சரணாதி பண்ணாளா, ததிபாண்டன் சரணாதி பண்ணானா, அத்தனை வகையாளெல்லாம் கொடுத்துருக்க, அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவுன்ற ஆழ்வார் அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்க. நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன் அவளை காட்டணும், உன்னை வந்து கேட்கறேன் அதே உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பயந்து போயிட்டாராம் பெருமாள். அன்னைக்கு படுத்திருந்த பெரிய பெருமாள் இன்ன வரையும் ரங்கநாதன் அந்த மாதிரியாக சுக சுக கேட்டுட்டார். ஆகவே பெருமாளுக்கு அவ்வளவு ஆசை, இவெல்லாம் என்னோட சேர்ந்து வாணும், ஒரு வியாஜம், வியாஜ மாத்திராவணம் அப்படின்னு பிறகு அதிகம் இல்லை ரெண்டாம் அத்தியாயத்துல ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறார் பெருமாள். ஒரு வியாஜத்தை எனக்கு புரிஞ்சோம், நீங்க வியாஜத்தை கொடுத்துட்டாக்க நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவேன், வியாஜத்தை ஒண்ணு பண்ணிடுங்கோ உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணிடுவேன்ட்டு அப்படிப்பட்டவன் நம்மளுக்கு அனுப்புவானா. அதனால சுத்தோபாயமாக்கக்கூடிய பரமாத்மா முக்கியம். அதனால சொப்ராப்தே சாதனித்த ஸ்வயம், அதுலயும் ஒரு சுவாரஸ்யம். சரி அப்படிதான் உபாசனமே தனியா இருந்து போட்டுமே என்ன, அதனால கெட்டுப்போ எடுத்து உபாசனம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தை நினைக்கிறது தானே உபாசனம், அந்த பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை தான் அனுசந்திக்கணும். யாகமும் சொர்க்கமும் வேற வேற, யாகத்துல பண்ணிச்ச சொர்க்கத்துக்கோசன யாகம், சொர்க்கத்துக்கு சொல்லல முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு வரணும், பண்ற யாகம் வேற, இது ஏதோ தேவதைகளுக்கு எல்லாம் ஓவம் பண்ணிட்டு அத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு கடைசியில என்ன முடிஞ்ச அடைய போறோம். அதனால சொர்க்க சுரூபம் அங்க வரல, சொர்க்க சுரூபத்தை வச்சு நான் யாகம் பண்ணல. ஆனால் இங்க இந்த உபாசனம் வரைக்கே பகவானுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்றதுதான் உபாசனம். இங்க பாத்துக்கோங்க கல்யாண குணங்களுடைய அனுசந்தானம் தான், அப்ப பிரம்மத்தினுடைய கல்யாண குணம் தான் அனுசந்தானம் பண்றான் இவன். அப்படி பண்றதுனால பிரம்ம உபாசனங்கள் எல்லாம் இருக்கு, அவைகளும் பிரம்மம் தானே, அதே பிரம்மத்தை தான் முதல்ல எந்த பிரம்மத்தை லட்சணத்தோடையும் பிரமாணத்தோடையும் தெரிஞ்சிருந்தானோ முதல் ரெண்டு அத்தியாயத்தினால, அடுத்த ரெண்டு அத்தியாயத்தினால அந்த பிரம்மம் தான் கல்யாண குணங்களுக்குள்ள அந்த பிரம்மம் தான் இங்க உபாசிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கல்யாண குணங்களுக்குள்ள பிரம்மத்தை தான் இவன் அங்க போய் அடைய போறான் மோட்சத்துல. அதனால முதல்ல சொன்னதுதான் இங்கேயும் சொல்லப்படுறது, அங்க சாதிக்கப்பட்டது சித்தோ சித்தம் பிரம்மன் லட்சணம் சொல்லப்பட்டது, பிரமாணம் சொல்லப்பட்டது, இங்கேயோ சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களோட கூடின உபாசனங்கள், அவைகளை எப்படி அனுசந்திக்கணும், அந்த மாதிரி தான் இங்க விசாரம் சொல்லப்படுறது. அப்படி சொல்லப்படுறதுனால இதுல என்ன விரோதம் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, பிரம்மன் தான் எல்லா இடத்திலையும் விசாரிக்கப்படுகிறது. ஆகவே பிரம்மத்தை காட்டிலும் வசதி எதுவுமே கிடையாது. சொப்ராப்தே சாதனித்த ஸ்வயமிதி பரம் பிரம்ம சத்ராப்தி சிந்தியம், எல்லாருமே பிரம்மன் தான் இங்க சிந்திக்கப்படுறது. அதனால இது வந்து நாலு அத்தியாயம், ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு அதிகரணத்திலையும், ரெண்டாவது அத்தியாயத்துல நாலாம் பாதம் மூணாம் பாதத்துலாம் ஆகாசம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது, அப்ப ஆகாசத்தை உபச்சாரம் பண்ற வேணா கிடையாது, ஆகாசத்தோட உற்பத்தி ஸ்தானம் இது பிரம்மம். அப்புறம் சொல்ல போறோம் வந்து மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதத்தை விசாரணை பண்ண போறோம், நம்ம சொப்ன சொப்னத்துல எங்க இருப்போம், யார சிருஷ்டி பண்றா, அதே மாதிரி தூங்குச்சே எங்க தூங்குறோம். இப்ப இதெல்லாம் எதுக்குன்னா தூங்குச்சே பெருமாளுடைய திருவடி வாசல் தான் அவன் தூங்கிட்டு இருக்கான். இப்ப அதனால என்னாச்சு, அவன் வந்து சுத்த இது சுத்த சுசுப்தி ஸ்தானம் அது, அதாவது சுசுப்திக்கு ஆதாரமா இருக்கான் அவன் தான். நம்ம தூங்குற சமயத்துல நம்மள ஆதாரமா காப்பாத்துறோம், ஆதாரமா இருந்துட்டு நம்மளை ரஷிக்க போறான் அப்படின்னா சொல்லப்படுற பின்னாடி. அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஒவ்வொரு கல்யாணம் உனக்கு சாய்க்க போற பின்னாடி சொல்ல போற, சத்குணான் உத்குணாதி, ஒரு அதிகாரம் சொன்னாக்கா உடனே அதுல இருந்து ஒரு கல்யாணம் உணர்ந்தோம். அந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணத்தை சாதிக்கிறதுனால எல்லா அதிகாரங்களையும் இந்த பிரம்மத்தினுடைய விசாரம் தான் நடக்கிறதுனால எந்த கேள்வியும் கிடையாது. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு இதுதான் சமாதானம். இந்த சமாதானத்தை யாராலும் அளிக்க முடியாது. சுவாமி அதற்கான் இங்க முடிக்கிறார். பாருங்க, சாஸ்திரம் சேதஸ்தமன்வித்யவிஹதிகரண சாத்தி சிந்தா பிரதானி அத்தியாயோடசாங்கை திகயுகபிதுரம் ஷட்கபேதாதி நித்யா தத்ராத்யம் வக்தி சித்தம் விஷயமபி பரம் தத்வவித்வந்தயுக்மம் ஸ்வப்ராப்தே சாதனம் ச ஸ்வயமிதி பரம் பிரம்ம தத்ராபி சிந்த்யம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.